ஒரு நூறு முறை வந்து போன பாதை அடைகின்ற மட்டுமேனோ இந்த போதை. ஏனென்று சொல் கண்ணே, ஏன் வந்தேன் உன் பின்னே? நெடுந்தூரம் முன்னே நின்று கொண்டே செல்ல, ஒரு வார்த்தையாலே தூரத்தை நீ கொல்ல. ஏதேனும் சொல் பெண்ணே, நீ சொல்லும் சொல்தேனே. என்னை நீ எடுத்தாய் சிறை, தாமரை பூ வருமோ தரை, காற்றிலும் நீ செதுக்கும் கானல் சீலை. வந்து போன பாதை அடைகின்ற மட்டுமேனோ இந்த போதை. ஏனென்று சொல் கண்ணே, ஏன் வந்தேன் உன் பின்னே? மழுவினில் குளித்தது இல்லை, நான் அரகத மலைகளை பார்க்க என் கனவிலும் வாய்த்தது இல்லை. விழாவில் சிறகுகள் வந்து போன பாதை அடைகின்ற மட்டுமேனோ இந்த போதை. ஏனென்று சொல் கண்ணே, ஏன் வந்தேன் உன் பின்னே? பறந்திடும் உயரத்தில் இருந்து ஓ பறவையின் பார்வையில் பார்த்தாய், சிறு சிறு உருவங்கள் விரைந்து ஓ நகர்வதை எறும்பென நினைத்தாய். எல்லாமே